பூஸ்துதி. பெரிய பிராட்டியாருக்கு அடுத்தபடியாக கருதப்படுபவர் பூமி பிராட்டி. அருளிச் செயல்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் பூமி பிராட்டியை பற்றிய குறிப்புகள் காணப்பட்டாலும் தனியே ஒரு ஸ்தோத்திரம் அமையவில்லை. சுவாமி தேசிகனுடைய பூஸ்துதி பூமி பிராட்டியின் பெருமைகளை விரிவாக கூறுகின்றது. சர்வம் சகா முதலான திருநாமங்களே இப்பிராட்டியின் பெருமையை விளக்குவன. பிரமன் முதல் சிறு துரும்பு வரை உனக்கு விளையாட்டு கருவிகள். எல்லாவற்றையும் தாங்குவதாலே நீயும் எம்பெருமானும் விஷம்பரர் என்று ஒரே பெயரை உடையவர்கள். உன்னுடைய திருநாமங்களே உனது பெருமையை விரித்து கூறுவன. எம்பெருமானாலே தாங்கப்படுகின்ற உன்னை திக்கஜங்கள் தாங்குவதாக சொல்லுவது, கோபுரத்தில் உள்ள பொம்மைகள் அதை தாங்குகின்றன என்று கூறுவது போலாகும். பெரிய பிராட்டிக்கு மார்பில் இடம் தந்து கௌரவிக்கும் எம்பெருமான் ஆதிசேஷன் வடிவிலே உன்னை தலையாலே தாங்குகிறான். கடலிலே அமைந்த பூமியை வராக உருக்கொண்டு எம்பெருமான் பயத்தை எடுத்தான். ஹிரண்யாக்ஷனை கொன்றபோது தன் உடலில் தெரித்த இரத்தத்தோடு உன்னை அணைத்து கொண்டான். வராகனின் இந்த அணைப்பினால் உன் உடம்பிலே குங்கும குழம்பு பூசினாற்போலே ஆயிற்று. வானம் பொழிந்து உன்னை மஞ்சளமாட்டுகிறது. உன் பெருமையை யோகிகளே உணர்வர். பாவிகளையும் எம்பெருமான் திருவுடிகளில் சேர்க்க வல்லவள் நீ. என்னை நீயே வராகனையினார் திருவுடிகளிலே சேர்க்க வேண்டும். உன்னுடைய கட்டாட்சங்கள் என் மீது பட வேண்டும். வராகனையினாரின் வலது திருக்கையிலே திருவுடிகளை வைத்துக் கொண்டும் தன் இடது திருக்கையை எம்பெருமானுக்கு படுக்கையாக்கியும் வராகனையினாரின் ஸ்பரிசத்தாலே பிரகாசிக்கிற கன்னங்களையும் மலர்ந்த தாமரை போன்ற கண்களையும் உடைய பூமி பிராட்டி எல்லா மங்களங்களையும் தந்தருளுவோனும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் 33 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் விரும்பிய எல்லாம் பெற்று மகிழ்வது என்று பரஸ்வதி கூறி முடிக்கிறார். திருவிடந்தை என்ற திவ்யதேசத்தில் இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார்.